நடுவே இந்த நிகழ்ச்சியை கொண்டு வரும் நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். நிகழ்ச்சியை படைக்கிறார் மு சங்கர். அன்பு வணக்கம் நேயர்களே, புதன்கிழமை இரவு வேளை மற்றொரு மக்கள் நடுவே நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. குட்டையான உருவம், கொஞ்சம் தடித்த உடல், இறுக்கி பிடித்த சட்டை, இந்த கோலத்துடன் லண்டனில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரி வகுப்பறைக்குள் நுழையும் அந்த இந்திய இளைஞனை கண்டாலே வெள்ளைக்கார மாணவர்களுக்கு இலக்காரம்தான். அவனை கேலி செய்து புண்படுத்துவதில் அவர்களுக்கு ஓர் அலாதி இன்பம். ஆனால் அந்த இளைஞன் சகிப்பின் மறு உருவாய் இருந்தான். ஒருமுறை கணித பேராசிரியரான ஆர்தர் ஃபேரி என்பவர் கேம்பிரிட்ஜ் மாணவர்களுக்கு சிறப்பு கணித பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த வகுப்பில் அந்த இளைஞன் பாடம் கேட்டுக் கொண்டிருந்தான். ஃபேரி கணக்கை கரும்பலகையில் எழுதி நீண்ட வழிமுறை விளக்கங்களுடன் அக்கணக்கிற்கு விடை எழுதினார். அப்போது, ஐயா, தாங்கள் போட்ட கணக்கில் வழிமுறை தப்பு என்றொரு குரல் எழுந்தது. அக்குரலுக்கு சொந்தக்காரன் அந்த இளைஞன்தான். வெள்ளைக்கார பேராசிரியரின் கணக்கில் ஒரு கருப்பன் தப்பு கண்டுபிடிப்பதா என ஒட்டுமொத்த வகுப்பும் கேலி பார்வை வீச ஃபேரி மட்டும் அந்த இளைஞனிடம் எங்கே தவறு என கேட்டார். அவ்வளவுதான், கரும்பலகையில் பேராசிரியர் போட்ட வழிமுறைகளில் சில திருத்தங்களை செய்து மிகச் சுருக்கமான வழியில் சரியான விடையையும் எழுதி காட்டினான் அந்த இளைஞன். அந்த இளைஞனின் அசாத்திய கணக்கு திறமையைக் கண்டு அசந்து விட்டார் ஃபேரி. அசந்தது அவர் மட்டுமல்ல, மொத்த லண்டனும் தான். யார் அந்த இளைஞன்? நிகழ்ச்சியை தொன்றைய நமது மக்கள் நடுவே நிகழ்ச்சியில் நாம் மருத்துவ ஆய்வுக்கூட நிர்வாகம், லபோரட்டரி மேனேஜ்மெண்ட், மருத்துவ ஆய்வுக்கூடம் பற்றி பேசவிருக்கிறோம். அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளோரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அந்த தொழிலை பற்றி விரிவாக பேசவிருக்கிறோம். அந்த மருத்துவ ஆய்வுக்கூடம், மருத்துவம் சார் ஆய்வு தொழிலை பற்றி நமக்கு விளக்க மருத்துவ ஆய்வுக்கூட மேலாளர், மெடிக்கல் லெபரட்டரி மேனேஜர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரை நாம் அடுத்து சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் திரைக்குமார். வணக்கம். சரி, இந்த மருத்துவ ஆய்வுக்கூடம் என்றால் என்ன? அங்கே என்னவெல்லாம் செய்வார்கள்? எந்த பணிகள் இந்த மருத்துவ ஆய்வுக்கூடத்திலே நடைபெறுகின்றன? இந்த துறை வந்து ஒரு மருத்துவ துறைக்கு வந்து நெருங்கிய ஒரு துறை. ஒரு அலர்ட் ஹெல்த் கேப் கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து மருத்துவர்கள் வந்து அவங்க தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு வியாதி வருது, நீங்க ஒரு மருத்துவரை பார்க்க போறீங்க. முதல்ல போனோன்னு அவரோட ப்ரோசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஹிஸ்டரி எடுப்பாங்க, ஹிஸ்டரி டேக்கிங், உங்களுக்கு என்ன கம்ப்ளைன்ஸ் அது இதுன்னு. அப்புறம் இரண்டாவது வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்வாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன், நம்ம வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அது செஞ்சுட்டு இது ரெண்டையும் பார்த்துட்டு அவங்க பார்ப்பாங்க வேற ஆய்வு தேவைப்படுதா செய்ய. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுனா, இப்ப நீங்க போறீங்க, ஒரு பேஷண்ட் வந்து அடிக்கடி என்ன யூரின் போறது, அவங்க பாடி வெயிட் ரொம்ப இறங்கி விட்டது, ஸோ அண்ட் தண்ணி தாகமா எப்படி இருக்குது. ஸோ முதல்ல என்ன கன்ஃபார்ம் பண்ணுவாரு டாக்டர் பாப்பாருன்னா, அவங்களோட இதெல்லாம் செக் பண்ணிட்டு ரஃப்லி அவர் மைண்ட்ல வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணிருப்பார். பண்ண அது கன்ஃபார்ம் பண்ணும்னா ஒரு சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஸோ அவர் வந்து ஒரு ப்ரிலிமினரி கிளினிக்கல் டயக்னோசிஸ் பண்ணியிருப்பார். இப்ப இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல வச்சு பார்த்தா இது இன்புனீர் மாதிரி இருக்கிறது. ஸோ அவருக்கு அது கன்ஃபார்ம் பண்ண, சயின்டிபிக்லி கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு வந்து அவரோட டெஸ்ட் செய்யணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கு ஒரு பிளட் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் செய்வாங்க. அந்த துறை இது இது வந்து பேசிக் ப்ரொசஸ் ஆஃப் மெடிக்கல். ஸோ நாங்க வந்து இந்த மெடிக்கல் லெபார்ட்டரியில வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி ஆல்சோ பெத்தாலஜிக்கல் லெபார்ட்டரி ஆர் கிளினிக்கல் லெபார்ட்டரின்னு சொல்லுவாங்க. முக்காசி பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில எல்லாம் பாத்தீங்கன்னா இது இருக்கும். 80% ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப இருக்கு. இப்ப இந்த பெத்தாலஜி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் பிளட் டெஸ்ட் சொல்லுவோம். இரண்டாவது வந்து ரேடியோலாஜிக்கல் டெஸ்ட், அது எக்ஸ்ரே, அப்புறம் MRI, மத்த அல்ட்ராசவுண்ட், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா நீங்க பாக்க போனீங்கன்னா முக்காவசி ஒரு 80% வந்து பெத்தாலஜி டெஸ்டிங் தான் செய்வாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவோம் டெக்னாலஜி. ஸோ பேசிக்கலி வந்து இந்த வேலையில வந்து நம்ம என்ன செய்வோம்னா, நாங்க வந்து ஆராய்ச்சி பண்றது, ரத்தம், சிறுநீர், டிஷ்யூ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் அப்டெயின் பண்ண பார்ப்பாங்க. இந்த ஃபீல்ட்ல வந்து பார்க்க போனீங்கன்னா பேசிக்கலி இது பார்ட் ஆஃப் பெத்தாலஜி. பெத்தாலஜினா அது ஒரு கிரீக் டேர்ம், மெடிசன்ல யூஸ் பண்றது, த காஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் டிசீஸ், அதுதான் அதோட டெபினேஷன். என்னத்தினா எப்படி நோய் வருது, அது அதோட காஸ் எப்படி, ஸோ அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண. ஸோ பெத்தாலஜிலேயே ரொம்ப ஃபீல்ட்ஸ் இருக்கு. ரொம்ப ஒரு இயர்லி ஃபீல் இருக்கு. ஸோ அதில் பார்க்க போனா பேசிக் ஃபீல்ட்ஸ் வந்து பயோகெமிஸ்ட்ரி, கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, உயிரியல் ஆராய்ச்சி, ஹிமத்தாலஜி வந்து ரத்த சம்பந்தப்பட்ட பரிசோதனைகள், இப்போ அவங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல், ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ் அது பார்க்கறது. அப்புறம் வந்து மைக்ரோபாலஜி, மைக்ரோபாலஜி வந்து கிருமிகள் பத்தி படிக்கிறது, கிருமிகள் வைரசஸ் அதுலயே மைக்ரோபாலஜிலேயே ரொம்ப இருக்கு. பாக்டீரியாலஜி வந்து பாக்டீரியா பத்தி படிக்கிறது, வைரலாஜி வந்து வைரஸ் பத்தி படிக்கிறது, பாரசிட்டாலஜி வந்து பாரசைட்ஸ் பத்தி. ஸோ அது முடிஞ்சு மூணாவது வந்து ஹிஸ்டோபத்தாலஜி இருக்கு. ஹிஸ்டோபத்தாலஜி வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு ஒரு குரோத் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியுமா அது கேன்சரா கேன்சர் இல்லைன்னா அதை டெஸ்ட் பண்ண ஹிஸ்டோ அந்த ஒரு டிஷ்யூ எடுத்து லேப் பண்ணுவாங்க, நாங்கள் அதை ப்ரொசஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணி பத்தாலஜிஸ்ட் மைக்ரோஸ்கோப் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது வந்து கேன்சரஸா நான் கேன்சரஸா இல்லையானு. அதே மாதிரி சைத்தாலஜி இருக்கு, சைத்தாலஜி வந்து பெப்ஸ்மியா செய்வாங்க. டிஷ்யூ ஸ்டடி வந்து ஹிஸ்டோபத்தாலஜி, செல் ஸ்டடிஸ் வந்து நம்ம வந்து சைத்தோபத்தாலஜின்னு சொல்லுவோம். சைத்தோபத்தாலஜி வந்து டிஷ்யூ ஒரு 80% ஆஃப் சைத்தோபத்தாலஜி ஒர்க் வந்து 90% இது கைனி சம்பந்தப்பட்டது. அந்த பெப்ஸ்மியா செய்யும்போது எடுத்து பார்க்கறது 10-15% தான் நான் கைனி, அது வந்து சம்பந்தத்தை இந்த ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் பாக்குறது. அப்போ ஒன்னொன்று இருக்கு முக்கியமானது டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன். இப்ப திடீர்னு நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டீங்க, ரத்தம் போய்விட்டது, நீங்க அனிமிக்கா இருக்கீங்க, ரத்த குறவா, ஒரு டெங்கி காய்ச்சல் வந்துச்சுன்னா உங்களோட பிளேட்லெட்ஸ் ரொம்ப இறங்கிரும். அதுக்கு வந்து நம்ம ரத்தம் வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும், ரத்தமும் ரத்தனோட கம்போனன்ட்ஸ் சொல்லுவோம், அது வந்து நம்ம வந்து உடம்பு உள்ளுக்கு ஏற்றணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் செய்ய முடியும், சும்மாட்டும் கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு ஃபீல்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் வந்து ரொம்ப பேர் நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணா மல்டி டிசிப்ளினரியா இருக்கலாம். இப்ப நம்ம நாட்டில் பார்க்க போனீங்கன்னா எப்படி இந்த ஃபீல்ட் வந்ததுன்னா, இது வந்து இந்த பிரிட்டிஷ் டைம்ல இருந்து இருக்கு. அப்போ வந்து ரொம்ப இது மாதிரி மெடிக்கல் லேப்ஸ் எல்லாம் இல்ல, இருந்தது ரொம்ப சின்னான லேப், மேபி அந்த நீர் பரிசோதனை ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐமாரில் தான் முக்கவாசி ஆராய்ச்சி எல்லாம் செய்யறது, ஐமார் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச். ஸோ அந்த காலத்துல வந்து ரொம்ப பேசிக் இவங்க வந்து லேப் அசிஸ்டன்ஸ் கூப்பிடுவாங்க, வெரி சிம்பிள் சிம்பிளான டெஸ்ட் அந்த மாதிரி தான். ஸோ லேட்டு வந்து நம்மளோட ஜனத்தொகை கூட நோய்கள் வந்து கூடையாவ அந்த மாதிரி அந்த காலத்துல முக்கவாசி டிராபிக்கல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ அந்த டைம்ல பார்க்க போனா அவங்க வந்து மலேரியா, ஃபிலேரியா இந்த மாதிரி டிசீஸ் தான் ரொம்ப. இன்ஃபேக்ட் மலேசியா வந்து அந்த டைம்ல ஐமார் வந்து ஒரு பெரிய மலேரியா இதுல ஒரு சிறந்த ஆராய்ச்சி கூடம். மொத மொத வந்து ட்ரைனிங் கொடுத்தது வந்து ட்ரைனிங் இல்ல, இது அந்த ஜாப் தான், அவங்க வந்து வேலை வந்து சேர்ந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு. ஸோ மொத மொத வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சுகாதார அமைச்சு உள்ள காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. மொத ஸ்கூல் வந்து இருந்தது வந்து ஐமார், இப்போ வந்து காலேஜ் ஆஃப் மெடிக்கல் டெக்னாலஜி ஆச்சு, அங்கதான் முதல் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. அப்புறம் அது முடிஞ்சு வந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவத்துறை உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், யூனிவர்சிட்டி லைக் யூனிவர்சிட்டி மலாயா, யூனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியா, அப்புறம் யூகேஎம், அவங்க வந்து இன் ஹவுஸ் சர்வீஸ் ட்ரைனிங் வந்து அப்புறம் இப்ப வந்து அவங்க எல்லாம் சொந்த ஸ்கூல் வச்சிருக்காங்க. இப்ப பாக்க போனீங்கன்னா ரொம்ப பேர் ஆஃபர் பண்றாங்க இந்த கோர்ஸ். இப்போ வந்து டிப்ளமா லெவல்ல தான், அது வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜின்னு கூப்பிடுவாங்க. இப்போ வந்து அந்த ஃபீல்ட்லயே பிகாஸ் ரொம்ப மின்னிறுத்தம் இந்த ரொம்ப அட்வான்சஸ் இந்த ஃபீல்ட்னால இப்போ ஃபர்தர் வந்து டிகிரி மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி லெவலுக்கு செய்யலாம். இப்போ பயோமெடிக்கல் சயின்சஸ் செய்யலாம், டிகிரி லெவல்ல நீங்க வந்து கிளினிக்கல் லபார்டரி சயின்சஸ் செய்யலாம், பத்தாலஜி கூட செய்யலாம் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல. சரிங்கய்யா, ஒரு ஒரு ஆய்வுக்கூடம், ஒரு மருத்துவ ஆய்வுக்கூடம் பற்றிய முழுமையான ஒரு விவரத்தை விளக்கத்தை நமக்கு தந்தீர்கள். இந்த மருத்துவ ஆய்வாளராக மருத்துவ ஆய்வுக்கூடத்தில் வேலை செய்வதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், தேர்வு முடிவுகள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த துறைக்கு வந்து தேவைப்பட்டது வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராங் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கணும், எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில. டிப்ளமா லெவலுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஃபைவ்ல இருந்து ரெண்டு இந்த ஓவரால் இந்த சப்ஜெக்ட் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் ஸ்ட்ராங் கமாண்ட் இருக்கணும். பிகாஸ் நீங்க தெரிஞ்ச மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் நாலேஜ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் ரொம்ப இருக்கு, பட் உங்களோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது முடிஞ்சிட்டு இப்ப வந்து நீங்க டிகிரி லெவல்ல போறீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு எஸ்டிபிஐ முடிச்சுட்டு போறது, அதே மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல தான் இருக்கணும், அது பெட்டர் பிகாஸ் ஆஃப் தங்க இது ரொம்ப ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லாட்டினா டிப்ளமா முடிச்சுட்டு அது போற இது இருக்கும். ஸோ இந்த துறையில வந்து நீங்க உங்க படிப்புல வந்து ரொம்ப எக்ஸலல் பண்ணான்னு நம்ம இது சொன்னா, பிகாஸ் இது வந்து ரொம்ப இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், மற்ற ஸ்கில்ஸும் இருக்கு. இந்த இந்த தொகையில வந்து இருக்கிறோம்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அனலிட்டிக்கலா இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், பிகாஸ் என்ன சேஞ்சஸ் ஹேப்பன் பண்ணுறோம் நம்ம வந்து இது பார்க்கணும், அண்ட் இந்த வேலை வந்து ரொம்ப வந்து நீங்க ரொம்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்றதா இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல் செய்யணும், மிஷின்ஸ் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் செய்யணும். ஒரு நல்ல லெபார்டரி ஸ்டாஃப் மெடிக்கல் லெபார்டரி ஸ்டாஃப் ஆகணும். உங்களுக்கு வந்து அந்த நோய் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சாகணும். இது வந்து படிக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க, தி கிளினிக்கல் ரெலவன்ஸ் பாருங்க ஆஃப் த டெஸ்ட் செய்யறீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து மிஷின் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், அந்த பிரின்சிபல்ஸும் தெரிஞ்சிருக்கணும், சயின்டிபிக் பார்ட் இப்ப என்ன இந்த மாதிரி ரியாக்ஷன் என்ன இருக்கு, அப்பதான் ஒரு நல்ல டெக்னாலஜிஸ் தான் பண்ண முடியும். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஏதுபட்டு சமயத்துல வந்து நம்ம பேஷன்ஸ் கூட ரத்தம் கூட இருக்கணும், ஃபெபோட்டோமின் சொல்லுவோம் அதை. சோ அது வந்து நம்ம எங்க இருக்கணும்னு செட்டப் இருக்கு. பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பாசிபிளி அவங்களுக்கு வந்து தனியா யூனிட் இருக்கணும். இப்ப நீங்க கொஞ்சம் சின்ன சென்டர்ல இருந்தீங்கன்னா மேபி இதை செஞ்சாகணும். சரிங்க, இந்த துறையில வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன, நம் நாட்டிலேயும் பொதுவாக உலக அளவிலேயும் இந்த துறைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன? சோ நீங்க வந்து இதே நான் இந்த சொன்ன ஃபீல்ட்ல வந்து நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஓ இப்போ வந்து நீங்க மல்டி டிசிப்ளினரினா அது வந்து லைக் மோ லைக் ஒரு மீடியம் சைஸ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி இல்ல இருந்தீங்கன்னா சோ ப்ராபப்ளி வந்து நீங்க மல்டி டிசிப்ளினரி செய்யலாம். இப்போ நீங்க பாக்க மாதிரி இன்சிடென்ஸ் ஆஃப் டிசீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் ரொம்ப இப்ப இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸோட இப்ப நம்ம வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம். இப்ப இன்பினியர் ஹார்ட் டிசீஸ் ஹைப்பர்டென்ஷன் இந்த மாதிரி கண்டிஷன் ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ நீட்ஸ் டெஃபினெட்லி அங்கே இருக்கு இந்த ஃபீல்டுக்கு. அஸ் ஸ்ட்ராங் அஸ் இவங்க வந்து அந்த ஃபீல்டில் தரமுன்னு உங்களோட நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அண்ட் சொன்ன உங்களோட பர்சனல் ஸ்கில்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டா அது நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு இந்த ஃபீல்டில். அப்பார்ட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த துறையில வந்து நீங்க படிச்சுட்டு வந்தவங்க வந்து ஆராய்ச்சி கூடல வேலை செய்யலாம், ஹாஸ்பிட்டல் லெபார்டரியில் வேலை செய்யலாம், மேனுஃபேக்சரிங் சைட்ல வேலை செய்யலாம், மார்க்கெட்டிங் செய்யலாம், பிரைவேட் பெத்தாலஜியும் ரொம்ப இருக்கிறது. அரசாங்கத்து அரசாங்கம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லெபார்டரிஸும் இருக்கிறது. ஸோ அதனால அதோட ஸ்கோப் வந்து அங்கே இருக்கு ரொம்ப. வாழ்க்கை தரம் உயர உயர நோய்களும் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் மாதிரி ரொம்ப ஏறுது. ஸோ அதனால இந்த துறையில வந்து சொன்ன மாதிரி அது ஸ்கோப் இருக்கு. இப்பொழுது ஒரு தொழில் என்று பார்த்தாலே அதற்கு என்ன ஊதியம் என்பதுதான் முதல் கேள்வியாக வருகிறது. ஆக இந்த துறையிலே எப்படிப்பட்ட ஊதியம் நமக்கு கிடைக்கிறது, எவ்வளவு ஊதியம் வழங்கப்படுகிறது? யூஸ்வலி இந்த ஃபீல்டுக்கு வந்து ஸ்டார்டிங் பே வந்து உங்க குவாலிபிகேஷன் தகுந்திருக்கு. ஒரு டிப்ளமா ஹோல்டர்னா நினைக்கிறேன் இப்ப கவர்மெண்ட்ல வந்து ஒரு 1200 ஸ்டார்ட் பண்றோம். பிரைவேட் செக்டர்லயும் இப்ப வந்து நீங்க ஒரு ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா ஒரு 1500 to 1800 கொடுக்குறாங்க. அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருஷத்துக்கு என்ன இன்க்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு. நீங்க படிப்பு தரத்தை இதை பண்ணிக்கிட்டா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா நீங்க என்ன சொன்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன் எல்லாம் செஞ்சீங்கன்னா அது தகுந்து அதே மாதிரி உங்க சம்பளமும் இது போவோம். சரி, இந்த மருத்துவ ஆய்வு கூட தொழிலுக்கு மருத்துவ ஆய்வு துறைக்கு எப்படிப்பட்ட ஒரு குணநலன் திறன் ஒருவருக்கு தேவைப்படுகிறது? என்ன மாதிரி குணநலங்கள் இந்த துறைக்கு தேவைப்படுதுன்னா பேஷன்ஸ் இருக்கணும், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அப்புறம் அப்சர்வ் சும்மாட்டியும் பக்கமா அது நல்லா பிளாய்ந்து அரைஞ்சு இது பண்ணி அப்புறம் ஒரு கடின சூழ்நிலையிலாம் வேலை செய்ய முடியும், அதை எக்ஸப்ட் பண்ண முடியணும். பிகாஸ் சமயத்தில் அவங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் தரும், எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் எல்லாம் திடீர்னு அந்த மாதிரி ரிக்குயர்மெண்ட் ரொம்ப அர்ஜென்டான வேலைகள் எல்லாம் என்ன மாதிரி பிரஷர் இருந்தாலும் நீங்க ஹேண்டில் பண்ண முடியணும். பேசிக்கலி ஆல்சோ என்னன்னா நல்ல மக்களோட தொடர்பு, பிகாஸ் இப்ப நீங்க பேஷண்ட் கூட டீல் பண்ண தகுந்த இருக்கு எவ்வளவு பெரிய ஆளோட நீங்க புரிஞ்சுக்கணும். வரவங்க ஹாஸ்பிட்டல் வரவங்க எல்லாம் ஒரு நோயோட தான் வராங்க, அவங்க மனநிலை சமயத்துல வந்து சரியா இருக்காது. நம்ம தான் அவங்க என்ன மாதிரி இருந்தாலும் நம்ம இது பண்ணி அவங்கள புரிஞ்சு அது மாதிரி நடந்துக்கணும். இந்த துறையிலே நம்மவர்களின் ஈடுபாடு எந்த அளவு இருக்கிறது? நம்ம மக்களோட வரவேற்பு இப்ப வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு விந்தியோட கம்பேர் பண்ணும் போது. ஏன்னா விந்தி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப லிமிடெட், வெறும் ஃபியூ காலேஜஸ் தான் ஆஃபர் பண்றாங்க. இப்ப ரொம்ப பேர் ஆஃபர் பண்றாங்க. சோ இப்ப என்ன பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் பாக்கணும் எப்படி வராங்கன்னு. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த துறைக்கு வருதுன்னா எல்லாம் சும்மாட்டியும் பிகாஸ் அந்த காஸ்ட் கிடைக்கணும் வரக்கூடாது. பட் அவங்க அந்த ஒர்க் நேச்சர் அது இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். பிகாஸ் நீங்க அதை ஃபுல்லா புரியாம வந்துட்டா திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து அந்த மேட்ச் பண்ணாது உங்களோட பர்சனாலிட்டிக்கும் வேலைக்கும். ஸோ இந்த துறையில வந்து நான் சொன்ன மாதிரி நலங்கள் எல்லாம் இருந்து புரிஞ்சு மக்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு அந்த இது இருக்கா அந்த மாதிரி தான் வரணும். ஸோ சொன்னா ப்ரொஸ்பெக்ட் வந்து வெரி குட் ப்ரொஸ்பெக்ட் இங்க ஒண்டி இல்ல உலகத்து பூரா. பிகாஸ் ஷார்டேஜ் இந்த ஃபீல்ட்ல வந்து ஷார்டேஜ் இருக்கு இப்ப உலகத்து பூரா. இந்த துறையில வந்து நல்ல எதிர்காலம் இருக்கிறதுனால மாணவர்கள் நல்லா படிச்சு இந்த துறையில நல்ல வர மாதிரி வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நன்றி கஞ்சா. இதுவரை மருத்துவ ஆய்வுக்கூடம், மருத்துவ ஆய்வு தொடர்பான, மருத்துவம் சார் ஆய்வு தொடர்பான விளக்கங்களை தந்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம். மக்கள் நடுவே நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது EWRF கல்வி. தொடர்ந்து மருத்துவ உயிரியல் துறை மாணவி கனகீஸ்வரியை நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். நான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் இன் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில பேச்சுலர் இன் பயோமெடிசன் முடிச்சிருக்கேன். பயோமெடிசன் வந்து இஸ் ஆக்சுவலி என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அது வந்து நாலேஜ் அண்ட் ரிசர்ச். இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ தியோரட்டிக்கல் மெடிசன். ஆக்சுவலி நான் எஸ்டிஎம் முடிச்ச பிறகு நான் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். ஆக்சுவலி இது பேசிக் ரெக்குயர்மெண்ட். இந்த கோர்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வந்துட்டு பிஎம் சயின்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி அதுலாம் கிரேடட் இருக்கணும். எஸ்டிஎம் முடிச்ச கையோட நான் வந்துட்டு டிப்ளமா இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போய் செஞ்சேன். வந்து பயோ மெடிசன் செய்யறதுக்கு 2 வருஷம் தான் பிடிச்சிச்சு. நம்ம தமிழ்நாடுங்களுக்கு வந்து இந்த துறையை பத்தி ரொம்ப தெரிய மாட்டேங்குது. வேலை வாய்ப்பு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்துட்டு லெக்சரிங்கா போலாம், இல்லைன்னா லேப்ல வேலை செய்யலாம், லேப் டெக்னீஷியன், லேப் சயின்டிஸ்டா. அப்புறம் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா சேல்ஸ்ல போய் செய்யலாம், மெடிக்கல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம். அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா கம்பெனிக்கு நம்ம கன்சல்டன்டா இருக்கலாம். அப்புறம் அதை தவிர்த்து லைக் கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் நம்ம போய் வேலை செய்யலாம். இந்த துறையில இருந்தா இல்லைன்னா இந்த பயோ மெடிசன்ல வந்துட்டு நம்ம நிறைய சப்ஜெக்ட் பத்தி நம்ம படிப்போம். லைக் எக்ஸாம்பிள் லைக் மைக்ரோபயாலஜி, பராசிட்டாலஜி, ஹிஸ்டோபெத்தலஜி, சைட்டாலஜி. ஸோ நம்ம நிறைய ஃபீல்ட் ஆக்சுவலி அப்ளை பண்ணலாம் இந்த துறையில இருந்தோம்னா. பயோ மெடிசன் துறைன்றது வந்து ஒரு நல்ல துறை. இந்த துறையில வந்து நம்ம படிச்சுட்டு வெளியே வந்தோம்னா நிச்சயமா வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதனால நம்ம மாணவர்கள் அதாவது நம்ம சமுதாயம் வந்துட்டு இந்த துறையை சூஸ் பண்ணி படிக்கணும். கண்டிப்பா அவங்களோட எதிர்காலம் வந்துட்டு நல்லா இருக்கும். விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 2029. இந்த அறிவியல் விழா பல அரசு சார்பற்ற இயக்கங்களின் ஒன்றிணைந்த முயற்சியாகும். சமூக மேம்பாட்டு முனைவகம், தமிழ் அறவாரியம், மலேசிய இந்திய அறிவியல் அறிவுரைகள், புத்ரா மாயிகா, தலைமையாசிரியர் மன்றம் மற்றும் மலேசிய கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் கூட்டு முயற்சியாகும். இத்திட்டம் அறிவியல் இயற்கையை ஒரு கட்டுக்கோப்பான முறையில் படித்து அறிவினை வளர்க்கும் ஒரு திட்டமாகும். ஆனால் இந்த அறிவியலை சரியான முறையில் படிக்க நம் மாணவர்கள் தவறிவிடுகின்றனர். மாணவர்கள் அறிவியலையும் அதன் கோட்பாடுகளையும் வெறும் பள்ளிக்கூட பாடத்திலும் ஆய்வுக்கூடத்திலும் மட்டுமில்லாமல் அறிவியல் உண்மைகளை அவர்களாகவே தேடி தெரிந்து கொள்ளும் போது இன்னும் சிறப்பாய் தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவர்களின் ஆர்வம் நிறைவு பெறும்போது அவர்களுக்கு அறிவியல் இன்னும் எளிமையாகிறது. இதனை சரியாக நிறைவு செய்கிறது அறிவியல் விழா. இதன் வழி மாணவர்கள் அறிவியல் கோட்பாடுகளை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள நல்ல வாய்ப்பாக அமையும். சிக்கல்களை களைவதில் புது வழிகளை கற்றுத்தருகிறது. எழுதும் திறமையை வளர்ப்பதுடன் குழுவாக சேர்ந்து வேலை செய்வதையும் திட்டமிட்டு செயல்படுவதையும் வளர்க்கிறது. சக மாணவர்களிடமும் நீதிபதிகளிடமும் தங்கள் பணியை பற்றி பேசுவதன் மூலம் பொதுவில் பேசும் திறமையையும் வளர்க்க முடியும். தேசிய அளவில் தமிழ் பள்ளிகளுக்கான அறிவியல் விழாவினை நடத்தி அதன் வழி அறிவியலை பற்றியும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் மிகப்பெரிய விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். எதிர்காலங்களில் மலேசியாவில் இருக்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவியல் விழா விரிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த அறிவியல் விழா 2009 ஜனவரி மாதம் தொடங்கி 2009 ஜூன் மாதம் தேசிய அளவிலான போட்டியுடன் நிறைவடையும். குறைந்தது 300 தமிழ் பள்ளிகள் இத்திட்டத்தில் பங்கெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவியல் விழா நம் மாணவர்களை அறிவு சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவும் கற்றுக்கொள்ளுதலை இன்னும் மகிழ்ச்சிகரமானதாகவும் உருவாக்கும் என நம்புகிறோம். நம் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி கற்கும் சூழலை உருவாக்கும் எங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். இத்திட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள விரும்பும் பள்ளிகள் 03-26-92-65-33 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். EWRF-இன் இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 2009. இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF. தொடர்ந்து தனியார் மருத்துவ ஆய்வுக்கூடம் ஒன்றில் பணியாற்றி வரும் ஸ்டெல்லா அவரது அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். மலைய பல்கலைக்கழகத்தில் என்னுடைய டிகிரி படிக்க முடித்துட்டு மைக்ரோபயாலஜி பிரிவில் என்னுடைய மெஜரிங் முடிச்சுட்டு இப்போ வந்து பெட்ரோல் பிளானட்டரிய பெட்ரோல் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட பேச்சுலர்ல வந்து முக்கியத்துவம் எதுக்கு கொடுப்பாங்கன்னாக்கா ரத்தம் சார்ந்த பரிசோதனை செய்யறதுதான் இந்த லேப்போட மேஜர் ஃபங்க்ஷன். அதாவது இங்க வந்து நிறைய பிரிவு இருக்கு பாருங்க, நிறைய டிவிஷன், அதாவது பயோ கெமிஸ்ட்ரி டிவிஷன் இஐஏ சொல்லுவாங்க, அப்புறம் மைக்ரோபயாலஜி டிவிஷன், அப்புறம் செரோலஜி, ஹெமாத்தோலஜி, பல மாதிரியான பிரிவுகள் இந்த அண்டர் ஒன் ரூஃப் பாருங்க. ரத்த பரிசோதனைன்னு சொல்லும்போது மனிதனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்தாக்கா நிறைய விதமான சோதனைகள் செய்யலாம். என்னுடைய லேப்ல வந்து இப்ப என்னென்ன பரிசோதனை செய்யறாங்கன்னா, குறிப்பா வந்து சுகர் டெஸ்ட் செய்வாங்க, அதாவது ரத்தத்துல எவ்வளவு சக்கரை இருக்குன்னு பாக்குறது, அடுத்து வந்து லிபிட் டெஸ்ட் செய்வாங்க, அதாவது கொழுப்பு சத்து தேவையான அளவு கொழுப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு, அடுத்தது லிவர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதாவது நுரையீரல், நம்ம நுரையீரல் வந்து சரியான அளவுல ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணதா அப்படின்னு பார்ப்பாங்க, அடுத்து கிட்னி ஃபங்க்ஷன், கிட்னி சரியா வேலை செய்யுதா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பொதுவாகவே வந்து ரத்தத்துல தேவையான வெள்ளை ரத்தம் எவ்வளோ, சிவப்பு ரத்தம் எவ்வளோ இருக்கு, பிளேட்லெட் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் வந்து பிளட் ஸ்கிரீனிங்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா வேற என்னென்ன செய்வாங்கனாக்கா ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க, ஹெப்படைட்டிஸ் ஸ்கிரீனிங் செய்வாங்க, தவிர்த்து சிஸ்டோலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இது வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ் உறுப்புகள், உடல் உறுப்புகள், அதாவது நுரையீரல், அடுத்து வந்து நம்மளுடைய கர்ப்பப்பை இதெல்லாம் ரிமூவ் பண்ணாங்கனாக்கா அதை வெட்டி அதுக்கு சரியான சீனியர் செஞ்சு அதுல என்ன பாக்டீரியா இதெல்லாம் செக் பண்றதுக்கு தனியா ஒரு இருக்கு. அதப்படி நிறைய பிரிவுகள், நிறைய விதமான பரிசோதனைகள் வந்து இந்த லேப்ல செய்யறாங்க. மைக்ரோபயாலஜில வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட வேலை. அதாவது சாம்பிள்ஸ், மனிதனுடைய உடலிலிருந்து எடுக்கப்படுகிற சாம்பிள்ஸ், நம்மளுடைய எச்சில இருந்து கழிவு பொருளா இருந்தாலும், சில சமயத்துல புண் மேல புண் இருந்துச்சுன்னா அதோட ஸ்வாப் அனுப்புவாங்க. நம்மளோட மனிதனுடைய உடலிலிருந்து எடுக்கப்படுகிற சாம்பிள்ஸ் வந்து லேப்க்கு வந்து அனுப்புவாங்க. நம்ம என்ன செய்வோம்னாக்கா, நான் வந்து அந்த சாம்பிள்ஸ் வந்து பிளீட்டிங் செய்வோம். பிளீட்டிங்னா அதாவது அந்த எடுக்கப்பட்ட சாம்பிளை வந்து அதுக்குன்னு தனியா அந்த கிருமிகளை வளர வைக்கிறதுக்குன்னு தனியா நம்மளுக்கு வந்து ஏகா பிளேட்ஸ் இருக்கும். அந்த ஏகா மேல வந்து அந்த கிருமிகளை நம்ம வளர வைப்போம், போட்டு ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம், அதாவது இன்னைக்கு நம்ம இன்குபேட்டர்ல வச்சோம்னாக்கா 37 டிகிரி செல்சியஸ், அது நம்மளுடைய உடலுடைய டெம்பரேச்சர். மறுநாள் ஒரு நாள் கழிச்சு எடுப்போம், 1 ஓவர்நைட் வச்சு எடுப்போம். மறுநாள் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பிளேட்ல வந்து பல விதமான கிருமிகள் வந்து வளர்ந்துருக்கிறது வந்து பாக்கலாம். அதாவது அந்த பிளேட்டை ரீட் பண்ணும்போது சமயத்துல வந்து பெத்தஜென்ஸ், அதாவது உண்மையான கிருமிகளும் அதுல இருக்கும். சமயத்துல வந்து கொமென்சல்ஸ் சொல்லுவாங்க, கொமென்சல்ஸ்னாக்கா நம்ம உடல்லே ஏற்கனவே இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, ஸ்டாஃபிலோகோக்கஸ் எபிடெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு விதமான கிருமி வந்து நம்மளுடைய தோல் மேல எப்போதுமே இருக்கும், அது எப்போதுமே நம்மளோட இருக்கிற ஒரு கமெண்ட் ஃபீல் பண்ணுங்க. மைக்ரோபயாலஜிஸ்டோட வேலை என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து சரியா அதை பிரிக்க தெரியணும், எது உண்மையிலே கிருமி, எது வந்து நம்மளோட உடல் மேல இருக்கிறது அப்படின்னு. அங்க உடல் மேலே இருக்கிறதுனா அந்த மனிதனுக்கு வந்து சீக்கு இல்ல பாருங்களேன், அது ஜஸ்ட் ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம், உண்மையான இன்ஃபெக்ஷன் ஒரு சாதாரண அடிபட்டதுதான் இருக்கலாம். அப்படி உண்மையிலே பட்டதின் கிருமி இருந்துச்சுன்னா அதையும் எங்களுக்கு வந்து பாக்க தெரியணும், இது எப்படிப்பட்ட கிருமி அப்படின்னு. இப்ப பாக்டீரியா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நிறைய விதமான பாக்டீரியா இருக்கு பாருங்க. பொதுவாகவே லேப்ல எப்படிப்பட்ட பாக்டீரியா எல்லாம் கண்டுபிடிப்போம்னா, காமனான பாக்டீரியா இக்கோலாய் சொல்லுவாங்க, எஸ்ரிச்சியா கொலாய் அப்படின்ற ஒரு பாக்டீரியா, அப்புறம் ஸ்டாஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியாங்கிறது நிமோனியா நோயை உருவாக்குறது, அடுத்து கிளச்சியலா இருக்கு, இந்த மாதிரி பல விதமான கிருமிகள் நம்ம அடிக்கடி லேப்ல கண்டுபிடிக்கிற கிருமிகள் இருக்கு. இந்த கிருமிகள் எல்லாம் அந்த பிளேட் மேல வளர்ந்துருக்கும். இதை நம்ம என்ன செய்வோம்னாக்கா, அடுத்து இந்த பிளேட்ல இருந்து அந்த கிருமியை வந்து ஐசோலேட் பண்ணுவோம். நமக்கு வந்து எந்த கிருமி அதிகமா வளர்ந்துருக்குன்னு பாப்போம் பாருங்க. இப்ப ஈக்கோலா எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த பிளேட் மேல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சிகப்பு நிறத்துல ட்ராயா இருக்கும், அடுத்து வந்து சவர் ஸ்மெல் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி புளிச்ச வாடை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கு இருக்கும். கிளச்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி முக்கச்சுவாங்க, அது தண்ணியா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்புறம் புரோட்டியஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்கு, அது வந்து எப்படி இருக்குன்னா நம்மளோட கருவாடு சுத்தா வாசனை வரும்ல, அந்த மாதிரி ஒரு எடுத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு கிருமிக்கும் தனிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கப்படுங்க. அப்ப என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பாக்டீரியாவை நம்ம ஐசோலேட் பண்ணி அதுக்கு பயோகெமிக்கல் டெஸ்ட் செஞ்சு நிஜமாலே இந்த நோயாளிக்கு வந்து இந்த பாக்டீரியானாலதான் நம்மளுக்கு வந்து நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா, ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட் செய்வோம். ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளோட லேப்ல வந்து தேவையான அளவு ஆன்டிபயோட்டிக், பொதுவா ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்ஸ்ல டாக்டர்ஸ் கொடுக்கற ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாக்டீரியாவை ஒரு நல்ல பிளேட் மேல வளர வச்சுட்டு இந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்து அந்த பிளேட் மேல வைப்போம். வச்சு ஒரு நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் அதை பரிசோதிச்சு பார்ப்போம். அந்த ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ராங்கானதா இருந்துச்சுன்னா இந்த பாக்டீரியா வந்து சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஆன்டிபயோட்டிக்கை சுற்றிலுமா ஒரு ரவுண்டான ஒரு ஜோன் ஏற்பட்டிருக்கும், அந்த ஜோனுக்குள்ள வந்து பாக்டீரியா எதுவுமே வளர்ந்துருக்காது, இதுதான் ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை அந்த ஆன்டிபயோட்டிக்னால அந்த கிருமியை வந்து கொல்ல முடியல, அந்த பாக்டீரியாவை சாவடிக்க முடியலனாக்கா நம்ம வச்சு ஆன்டிபயோட்டிக் சுத்தி ஸ்டீல் அந்த பாக்டீரியா வளர்ந்துருக்கும். இந்த டெஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு அப்ப நம்ம கடைசியில ரிப்போர்ட் வெளியாகும்,

ஒரு பாசிட்டிவ் இமேஜை உருவாக்கணும், தன்னம்பிக்கையான பாசிட்டிவ் அட்டிடியூட் நம்ம கிரியேட் பண்ணா, இதெல்லாம் வந்து ஒரு நான் வேர்பல் மெசேஜ் சொல்லுவாங்க. இந்த நான் வேர்பல் மெசேஜும் ரொம்ப முக்கியம். வேர்பல் ஸ்கில்ஸ்னா அது வந்து நம்மளுடைய குவாலிபிகேஷன், தகுதி, திறமை, இதெல்லாம் அது வேர்பல் ஸ்கில்ஸ். இந்த நான் வேர்பல் ஸ்கில்ஸ் வந்து மெசேஜஸ் வந்து இந்த டிரெஸ்ஸிங் க்ரூமிங் தான், இதுவும் தான் முக்கியம். வேலைக்கு போறதுக்கு முன்னால அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான வேலை அது சம்பந்தப்பட்ட துறை, இப்ப வந்து இன்டர்நெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இன்டர்நெட்ல போய் அந்த அந்த வேலை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நம்ம படிச்சுக்கலாம். படிச்சுதான் இன்டர்வியூல வந்து நம்ம கொஞ்சம் இன்டெலிஜென்டா ஆன்சர் பண்ணலாம். சோ இதெல்லாம் நம்ம வந்து சரியா செஞ்சோம்னா சமயத்துல அந்த வேலை வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காம போனாலும் பிற்பாடு வந்து நம்ம நல்லா செஞ்சோம்னா அந்த இன்டர்வியூல நல்ல இம்ப்ரெஷன் விட்டுட்டு போனோம்னா பிற்பாடு நம்மள அவர் வந்து கூப்பிட்டு நம்மளுக்கு இந்த அதே வேலையை அல்ல 100 வேலையை கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஷூஸும் ரொம்ப முக்கியம். பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா தகுந்தப்ப சிலிப்பர், ஆண்கள் கூட சிலிப்பர் எல்லாம் போட்டுக்கிட்டு இன்டர்வியூ போகக்கூடாது. இப்ப பெண்கள் எடுத்தா ஒரு அளவு ஹீல்ஸ் போட்டுட்டு போறது நல்லது. அது வந்து ஆண்கள் வந்து அந்த பாலிஷ் பண்ணி அழகு சுத்தமா சப்பாத்து கிழிஞ்சு ஓட்டவுல சப்பாத்து முதல்ல வாய் மாதிரி இருக்கக்கூடாது. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த க்ரூமிங் டிப்ஸும் குளோதிங்கும் கரெக்டா நம்ம செஞ்சுக்கிட்டு போனோமா நம்மளுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். C3G கேள்வி பதில் அங்கம் அதனை வழிநடத்த C3G செல்வமலர். வணக்கம். போன வாரம் வந்து கோக்ரிகுலம் இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம். போன வாரம் வந்து ஒரு ஃபேமிலி வந்து நம்ம மையத்துக்கு வந்திருந்தாங்க. சோ அவங்க கிட்ட வந்து ரிசல்ட் வந்து SPM ரிசல்ட் அவ்வளவு சிறப்பா இல்ல பாருங்க, எல்லா படத்திலயும் ஃபெயில். பட் என்னன்னா ஒரு 2-3 பாடத்துல வந்து அவங்க பாஸ் அவுட் பண்ணிருக்காங்க. சோ இந்த இவரோட பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, இந்த கேர்ளோட பிரச்சனை இல்ல, அவங்க வந்து SPM வந்து ஒழுங்கா செய்யல. பட் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா சமைக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க அப்பா வந்து அவங்கள ஏ லெவல்ஸ்ல போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கூட அவ்வளவு வரல. நான் அவங்கள்ட்ட கவுன்சில் பண்ணும்போது நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும், இல்லாட்டி கலினரி ஆர்ட் சொல்லுவாங்க, அதுவும் நீங்க போய் செய்யலாம். ஆனா வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 3 ஃபீல்ட்ல படிச்சு கத்துக்குவீங்க. ஒன்னு வந்து ஃபுட் அண்ட் பேவரேஜ் சொல்லுவாங்க, அப்பனா சாப்பாடு பத்தி கத்துக்குவீங்க, எப்படி உணவு வந்து பரிமாறுது, எப்படி வந்து உணவு செய்ய அதை பத்தி கத்துக்குவீங்க. அண்ட் ஃபிரண்ட் ஆபீஸ் சொல்லுவாங்க, இப்போ ஹோட்டல் எல்லாம் போனா செக் இன் பண்ணுவோம்ல, ஓகே அவங்க அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அது ஃபிரண்ட் ஆபீஸ் சொல்லுவாங்க. அப்புறம் 3வது வந்து ஹவுஸ் கீப்பிங். இப்போ ஹோட்டலுக்கு போனா ரூம் எல்லாம் கிளியர் பண்றது, கிளீன் பண்றது, அவங்க கஸ்டமர் வந்து சந்தோஷமா இருக்காங்களா, கரெக்டான ரூம்ல அவங்க சேர்க்கப்படுகிறாங்களா. சோ இந்த மாதிரி ஃபீல்ட் வந்து அவங்க ஓவரால் கத்துக்கணும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதுதான் ஒரு கரெக்டான துறை இவங்களுக்கு. சோ அப்ப நான் அவங்கள்ட்ட பேசினப்ப அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ஆனா அடுத்த மாதிரி கேள்வி என்னன்னா, எங்கிட்ட காசு இல்ல. சோ அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட காசு இல்ல, இப்ப நான் எங்க போய் படிக்க வைக்கிறது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில காலேஜஸ்ல தான் அவங்க படிக்க முடியும் பாருங்க. ஆனா அதுக்கு வந்து நீங்க 3 கிரெடிட் இருந்தா போதும், படிச்சிடலாம். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நானும் பார்த்து உங்கள்ட்ட கிரெடிட் இல்ல. இவங்க வந்து பாஸ் ஃபெயில் தான் வச்சிருக்காங்க பாருங்க. சரி, கவர்மெண்ட் கீழ வந்து ஹியாஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியல் அப்ரண்டிஸ்ஷிப் ஸ்கீம் சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி HRDF கீழ சில ஹோட்டல்ஸ் இருக்கு பாருங்க, 5-star, 4-star ஹோட்டல்ஸ். அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், அவங்க இடத்துல வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்து வேலை செய்யணும். சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ஹியாஸ் கீழ வந்து அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ஹியாஸ் மூலமா ஒரு இன்டர்வியூ செலக்ஷன் எல்லாம் நடக்கும். அது கீழே அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஹோட்டலே அவங்களை தத்து எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். இது வந்து ஒரு ஆக்சுவலி இது காலகாலமா நடந்துட்டு இருக்கா, நம்ம மக்களுக்கு இது தெரியல ஹியாஸ் ப்ரோக்ராம் பத்தி. KL வட்டாரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து KL வட்டாரத்துல சரி மத்த ஸ்டேட்ல இந்த பிரான்ச் இருந்துச்சுன்னா KDU டெய்லர்ஸ் காலேஜ், இந்த 2 காலேஜும் வந்து 1 ஆஃப் த டாப் காலேஜஸ் பாருங்க மலேசியால. சோ இந்த 2 காலேஜ்ல வந்து இது ஆஃபர் பண்றாங்க இந்த ஹியாஸ் ப்ரோக்ராம். சோ நீலா இன்டர்நேஷனல் காலேஜும் இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து ஹன்சியாங் காலேஜ். ஹன்சியாங் காலேஜ்ல என்னன்னா நீங்க சீன ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா அங்க நீங்க போலாம். அங்க வந்து நீங்க 6 மாசம் தான் படிப்பீங்க அது சர்டிபிகேட் கோர்ஸ். சோ அங்க வந்து நீங்க கிரெடிட்லாம் இருக்க தேவையில்ல, ஆனா இங்கிலீஷும் மலாயும் நீங்க பாஸ் பண்ணி பாத்துக்கணும். இன்னைக்கு வந்து தகவல் உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க வந்து நேரா எங்களை எங்க மையத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். 1-800-88-3973 என்ற எண்களுக்கு எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இன்னும் தெளிவா உங்களுக்கு நான் வந்து நிறைய தகவல்கள் நாங்க கொடுக்க காத்துட்டு இருக்கோம். சோ இந்த வாய்ப்பை நழுவு விடாதீங்க. பேராசிரியரின் கணித வழிமுறையிலேயே சுருக்கத்தை கையாண்ட அந்த இளைஞன்கார் கண்டுபிடித்து விட்டீர்களா? கணித மேதை ராமானுஜன் தான் அந்த இளைஞன். கணக்கு பிள்ளையான ராமானுஜனின் தந்தைக்கு மாதம் 20 ரூபாய் தான் சம்பளம். ஆகவே மகன் படித்து பட்டதாரி ஆகி குடும்ப பாரத்தை தாங்க வேண்டும் என்பது தந்தையின் ஆசை. ஆனால் அப்போது FA என்ற 2 ஆண்டு படிப்பில் தேறினால்தான் BA பட்ட வகுப்பில் சேர முடியும். ராமானுஜன் FA போது கணக்கில் மட்டுமே 100க்கு 100, மற்ற பாடங்களில் தேர்வாகவில்லை. இதனால் பட்டம் கனவாகிவிட தந்தையின் வெறுப்பு கூடி போனது. அதன் பிறகு ராமானுஜன் சென்னைக்கு வந்தார், பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்தார். ஆனால் உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் இங்கும் அவரால் படிப்பை தொடர முடியவில்லை. மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பினார். அங்கிருந்து படித்து தனி தேர்வாளராக FA தேர்வு எழுதினார். அதிலும் தோல்வி. மீண்டும் பெரும் போராட்டத்துக்கிடையில் சென்னைக்கு வந்து துறைமுக கழகத்தில் பணிக்கு சேர்ந்தார். ராமானுஜன் சென்னையில் இருந்தபோதுதான் அவரது கணித மேதமை பற்றி லண்டனில் உள்ள பிரபல கணித பேராசிரியர் GH ஹார்டி என்பவர் அறிந்தார். மேற்கொண்டு கணித ஆராய்ச்சி செய்ய இங்கிலாந்து வரும்படி ராமானுஜனை தூண்டியவரும் அவர்தான். ராமானுஜனின் கணித திறன் லண்டனில் உள்ள எல்லா கணித பேராசிரியர்களையும் வியப்படைய வைத்தது. அவரது புகழ் ஐரோப்பா எங்கும் பரவியது. அவரை இரண்டாவது நியூட்டன் என்று பேராசிரியர் ஹார்டி புகழ்ந்தார். தோல்வி படிகள் வெற்றிக்கு வித்திடுகின்றன என்று நிரூபித்தார் ராமானுஜர். இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சிக்கு விடை கொடுப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். மக்கள் நடுவே இந்த நிகழ்ச்சி